ശ്രീമാധവാന്വേഷദാമ്പതിപൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസ ഗുരുവര്യകൃപാത്തചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണ ദേശികേന്ദ്രം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി കൃപയാ രംഗിണീന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്തഗമാന്തദ്വിതയമനുഗണം സൃഷ്ടതാ പൂർണമത്യം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമം തം സദ്വസ്തം ശ്രീവരാഹം യദിവരമനകം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാർത്ഥബോധം തത്പാദയുഗ്മശരശീരുധഭൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മഹൃതപൂരിപരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമജ്ജീവാസയോഗീശ്വരമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രുദ്ധ്യന്തരാമാനുജയതി നൃപതേഃ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമശ്രീവാസരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ജ്ഞാനവാർത്തിം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനികൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർഗിഹ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗൃഹ്ണാതു മാമകം പ്രസാദയതി യത് സൂക്തിഃ സ്വാധീനപദികാം ശ്രുതിം അസ്മദ്ഗുരുപരമ്പരായൈ നമഃ. നേത്രയ ദിനം പാതികയുടെ പ്രഭാവമാണത് എപ്പിടി ഇരിക്കുന്നാ ഗരുഡൻ ആദിശേഷൻ ഇവള എമ്പെരുമാനുക്ക് കൈങ്കര്യം ഉള്ള അന്ത കൈങ്കര്യത്തിലേ ഭഗവാൻ യാരുടെ കൈങ്കര്യത്തെ അധികമാക തിരുവുള്ള മുഖക്കാൻ അപ്പത് இந்த 83வது ஸ்லோகமான பரஸ்ய பும்சஹ பத சன்னிகர்ஷே துல்யாதிகாரம் மணிபாதுகேத்வா உத்தம் சயந்தி ஸ்வயமுத்தமாங்கை சேஷாசமம் சேஷதருத்மதா. മുകുന്ദ എമ്പെരുമാനുടേ ഹേ മണിപാദുകേ കല്ലെടുത്ത പാദികളേ പരസ്യ പുംസഹ അന്ത പരമപുരുഷനാണ് പെരുമാൾ ശ്രീമൻ നാരായണനുടേ പദ തിരുവടിയുടേ സന്നികർഷേ സമീപത്തിലേ തുല്യാധികാരം ഒരേ മാതിരിയാണ് കിങ്കരത്വം സർവർക്കും ഉടൈത്തായിരിക്ക ത്വാം ഉന്നൈ ശേഷഗരുത്മതാദ്യാഹ തിരുവനന്താഴ ആഴ്വാനാകിയ ആദിശേഷം പെരിയ തിരുവടിയാക്കിയ ഗരുഡാഴ്വാൻ മുതലാനവർ സ്വയം താങ്കളാലേ உத்தம அங்கே. ஒருவனுக்கு உத்தம அங்கம் எது? தலை. அந்த தலையினாலே சேஷ சேஷ சேஷா சமம். இந்த தலையில சுத்தி பரிவட்டம் கட்டுறாளே அந்த மாதிரி உத்தம் சயந்தி, அதை தலைக்கு அலங்காரமாக பண்றா அப்படின்னார். ஏ பாதுகா தேவியே, உனக்கும் ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் இதர உள்ளதான முக்தாளுக்கும் நித்தியசூரியனுக்கும் பெருமாள் திருவடிவாரத்தில் ஒரே விதமான கைங்கரியம்தான். அப்படி இருக்க அவர்கள் எல்லாரும் அந்த எம்பெருமானுடைய திருவடியையே நீ தாங்கிறதுனாலே அவ பெருமாளை சேவிக்கிறேன் பேருன்னு ஒன்ன அவ தலையில சுத்தினா உன்னுடைய பிரபாவம் எப்படி இருக்கு? அதனால நீ அனந்தாழ்வானையான அந்த ஆதிசேஷனை காட்டிலும் பெரிய திருவடியான கருடாழ்வாரை காட்டிலும் ஏ பாதுக தேவியே நீ உயர்ந்தவள் அப்படின்னீங்க. இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சுருக்கமான பொருள். இத விவரிக்க புகுந்தோம்னா ஏ பாதுகையே நீ என்ன பண்ற? பெரிய பெருமாளாகிய ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவடிய தாங்கிட்டு இருக்க, அதே போல பெருமாள் திருவழிய ஆதிசேஷன் தாங்கிறார், கருத்மான் தாங்கிறார். ஆதிசேஷன் எங்க தாங்கிறார் கூடதான பிடிக்கிறார். கருத்மான் எங்க தாங்கிறான்? வாகனமா தானே இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு பலரிலே உங்களிலே பலர் நினைவு வரும். ஆனா அப்படி இல்லை, இந்த ஆதிசேஷனுடைய தான் அபராவதாரம் தான் பாதுக. அது ஒரு வழி இருக்கட்டும். இந்த ஆதிசேஷன் என்ன பண்றான்? தாச சகா வாகனம் ஆசனம் துவஜா எஸ்தே விதானம் ஜனம் திரையீமய உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா தொடங்கி சம்மத்த கிணாந்த சூர்ணினான். இந்த கருத்மான் இருக்கான, அவன் எம்பெருமானுக்கு தாசனா இருக்கான், சகாவா பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கான், வாகனமா இருக்கான், அவனுடைய குடியாக இருக்கான். இப்படி பல விதத்திலேயும் எம்பெருமானுக்கு கருத்மான் தொண்டு புரிகிறான். அது இருக்கும். இப்போ கருத்மான் திருவடியை எங்க தாங்கிறான் அப்படிங்கறத பார்க்கும்போது, இப்போ எல்லா திருக்கோயில்களிலேயும் இந்த பிரம்மோற்சவமோ இத்தர உற்சவாதிகளோ வருதோனோ, அந்த உற்சவாதிகள்ல அந்த கருட சேவைன்னு ஒரு நாள் வரும். அந்த கருட சேவை தான் மற்ற சில வாகன மகோத்சவங்களை காட்டிலும் அதி அதிகமான மக்களாலே சேவிக்கப்படும். அது இனி அளவும் பார்க்கலாம். இப்போ காஞ்சிபுரத்தில் வைகாச உற்சவத்துக்கு போனோம்னா அந்த மூணா நாள் உதயகருடன் அந்த கருட சேவை சேர்க்க சேவிக்கிறதுக்கு, அதுவும் அந்த பதினாறு கால் மண்டபத்தில் அந்த கொடைய மேலே தூக்கி போட்டு அந்த ரெண்டு சிறகையும் விரிச்சுட்டு கருடம் பறக்கிற மாதிரி தேப்பெருமாள் பறப்ப, அதை பார்க்கறதுக்கு 1000 கண்ணு இருந்தாலும் போராது. அதத்தான் சுவாமி தேசியன் அனுபவிச்சுட்டு உன் வைகுண்டமே எனக்கு வாணான். வைகுண்டவாசி தினமே கிலாஷான். ஏன்னா சீர்ந்த காஞ்சிபுரத்துல வைகாச உற்சவத்துல கருட சேவையை சேவிச்சவனுக்கு வைகுண்டம் கூட நரகமாக்குவோம். அப்படிப்பட்டதா இது, அதனாலதான் எனக்கு வேண்டான்றார் சுவாமி தேசிகனும். சரி, கருட சேவை இருக்கட்டும், இதுல கருட சேவையில எங்க எம்பெருமான வாகனத்துல தாங்குறானே தவிர திருவடி எங்க தாங்குறான்னு கேட்கலாம். ரெண்டு கையும் எந்த கருட சேவையும் பாருங்கோ, ரெண்டு கையை விரிச்சு வச்சிருக்கோம், அந்த ரெண்டு கருட மேலையும் பொய்க்கால் வச்சு அந்த அவனுடைய உள்ளங்கையில, கருத்மானுடைய உள்ளங்கையில எம்பெருமானுடைய ரெண்டு பாதங்களும் வரும்படியா ரெண்டு உள்ளங்கையிலையும் சாத்துக்குடி பண்ணியிருப்பான். என்ன சொல்றான்னா, ஏ ஜனங்களே இதோ பாருங்கோ, இதான் எம்பெருமானுடைய திருவடி, இந்த திருவடியிலே சரணாகதி பண்ணேன்னா நீங்களும் மோட்சத்திலே வந்து என்ன மாதிரி எம்பெருமானுக்கு அசஞ்சலமான நித்திய கைங்கரியம் பண்ணலாம். அதனால இந்த திருவடியை பார்த்துங்கோ, இதுல சரணாகதி பண்ணுங்கோன்னு சொல்றான். ஏன் வேதாத்மா விகேஸ்வரஹா அப்படின்ன மாதிரி அந்த வேதத்தினுடைய உட்பொருளாகவே நின்றவன் தான். கருடன் உருவாம் மறையும் பொருளாம் கண்ணன் கலீரி மேல் நின்று அனைத்தும் காக்கும் நானேன்னார் நம் சுவாமி தேசிகன் ரகசித்ரேசாரத்துல. அந்த மாதிரி இந்த எம்பெருமான் கருட சேவையும் போது அந்த கருத்மானுடைய கருடனுடைய ரெண்டு கையிலேயும் கால ஸ்பஷ்டமா இருக்கு இல்லையா, அதத்தான் இந்த கருட சேவை தான். பறவையேறும் பரம்பொருடா நீ என்னை கை கொண்டவன் பெரும்பற்றி பெரும்பதம் ஆகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொழி வேகின்றதால் அழிவு செய்யும் இந்த மாதிரி தலை பற்றி வாய்க்கொண்டதே. சென்னியோங்குங்கிற படிகத்துல பெரியாழ்வாருடைய ஒரு அற்புதமான பாசுரம், பறவையேறும் பரம்பொருடா அப்படின்னு இந்த கருடா சேவையில எழுந்தெழுதுனா பரம்பூஷணி, அந்த கருட சேவையில சேதிக்கிறவாளை அவன் கை கொண்டவன் என்ன ஆகும், பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும்பதமாகின்றதால் இந்த பவம்னு சொல்றதான நம்மளுடைய சம்சாரமாகிற சாகரம் இருக்கு, அந்த சாகரம் அப்படியே வத்தி போயிடும். ஒவ்வொரு இடத்துல ஒரு ஆறு இருக்கு ஓடுறதுன்னு வச்சுங்க, தண்ணி வத்தி போச்சுன்னா இந்த பக்கத்துக்கு அந்த பக்கம் நடந்தே போயிடலாமோனோ. அந்த மாதிரி இந்த சம்சார அந்த கடல் வத்தி போச்சுன்னா அக்கறையில இருக்கிற வைகுண்டத்துக்கு ஜீவாத்மா இக்கரையிலிருந்து நடந்தே போயிடலாம். அந்த மாதிரி பண்ணிவிடுமா இந்த கருட சேவை. அதோட இல்லை, இவன் பாபங்களை எப்படி அழிக்கும்னா தலை பற்றி வைக்கொண்டதே என்ன, இந்த டியூப்லைட் பக்கத்துல இந்த பூச்சிகள் இருந்தா வள்ளி அப்படியே சுவத்துல மெதுவா வந்து லவக்குன்னு அதனுடைய தலையை வச்சுக்கும். இந்த பள்ளிக்கு என்ன இதுன்னா, இப்போ அதை வாழை பிடிச்சானா வாழை அறுத்து விட்டு தான் பழிச்சு ஓடிவிடும், அதுக்கப்புறம் அதுக்கு வால் வளர்ந்துடும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இங்கேயா வளர்றதா இருந்துன்னா என்ன பண்றது, அதனால அதை அப்படியே தலைய வந்து வாயில வச்சு கவிடும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கும் போது முழு உடலும் அது வயிற்றுக்குள்ள பள்ளி வயிற்றுக்குள்ள போயிடும் அந்த பூச்சி. அந்த மாதிரி தலை பற்றி வாய்க்கொண்டதே, இந்த கொஞ்சம் பாபம் இருந்தா கூட நம்ம ஏதாவது பண்ணிவிடும், அதனால அந்த பாபத்தினுடைய தலையை பிடிச்சு அதை அப்படியே அந்த பாபத்தை முழுகி போடுறாங்க, அதனாலதான் தலை பற்றி வாய்க்கொண்டதே. அந்த நீதியில இங்கே அந்த கருத்மான் எம்பெருமான் திருவடியை தாங்கிறான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நித்தியம் ஆராய்ந்து சொல்லிட்டு இருக்கோம் அந்த முதல் திருவந்தாதி பாசுரத்தை, சென்றால் உடையாம் இருந்தால் சிங்காதனமாம் என்றால் மடபடியாம் நீலகுணையாம் கும்பட்டாம் குருமுனையாம் திருமார்க்கு அரபுன்னு அவன் ஆதிசேஷம் கொடையா இருப்பான், உட்கார்ந்தா சிம்மாசனமா இருப்பான், படுத்தா படுக்கையா இருப்பான் எம்பெருமானுக்கு, பாதுமையா இருக்கான். இப்படி பல்வேறு இதுல எம்பெருமானுக்கு தாசியம் பண்றான், அதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான். அதனால இவா ரெண்டு பேரும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றவாதான், ஏ பாதுவையே நீயும் கைங்கரியம் பண்றவதான். இருந்தாலும் இது எம்பெருமான் நடக்கும்போது ஏ பாதுவையே நீ அந்த எம்பெருமானை தாங்குகிறாய். ஆக மொத்தத்துல என்ன ஆறுது, நடக்கும்போது பாதுவையே நீ தாங்குற, இவாளும் பெருமாளுடைய திருவழியில் ஏந்தி தாங்கி தங்களுக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறார்கள். இப்போ உங்க மூணு பேருக்கும் சமமான அதிகாரம் தான் பகவான் கொடுத்திருப்பான்னு வச்சுக்கலாம். ஆனா அவள்கிட்ட இல்லாததான ஒரு விசேஷமான பெருமை ஹே பாதுகே உனக்கு இருக்கு. பக்தர்களெல்லாம் அந்த எம்பெருமானுடைய அடியவர்கள் வந்து எம்பெருமானை சேவிக்கிறான்னு வச்சா, அவ தலையில பரிவட்டம் கட்டி அதுக்கு பேரு சேஷவஸ்திரம்னு பேரு, அது மேல ஷடாரி சாதிக்கிறாடா இல்லையா? அப்போ இந்த கருடனே வந்து எம்பெருமானை சேவிச்சாலும் அந்த கருடனுக்கும் பரியட்டம் கட்டி அந்த ஷடாரியே ஷடாரின்னா யாரு, அந்த பாதுகை தானே, அந்த பாதுகை தானே சாதிக்கிறா. அதே மாதிரி கருடன் வந்து பெருமாளை சேவிச்சாலும் அந்த ஷடாரி சாதிக்கிறா. அதனால இந்த பாதுகைகள் மூணு பேரும் ஒன்னா ஒரு ஒத்த கைங்கரியமாயிருந்தாலும் எம்பெருமான் திருவடியில இந்த பாதுகைக்கு விசேஷமான கைங்கரியமா. அதனால அது இப்படி அந்த எம்பெருமானுடையத தாங்கின்றிருக்குன்னு சொன்னான். அதுக்கு மேல நீ எம்பெருமானுடைய படம் திருவடி, அத்தோட நீ சதா இணங்கி இருக்கிறவோ, அப்போ அந்த திருவடி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் பாதுகையும் இருக்கும். அதே வடிவில் அது கனகச்சிதமான நீ எம்பெருமானுடைய காரிலே பொருந்தி இருக்கிறாய். இப்போ பொருத்தம் பார்த்தாக்க அந்த திருவடிக்கும் அவனுடைய திரு பாதுகைகளுக்கும் தான், அதுதான் அந்த பொருத்தம் தான் ரொம்ப அதிகமான பொருத்தம். அப்போ எல்லா நித்திய சூரிகளும் உன்னை தலையில் தாங்குகிறார்கள், நீ ஏதோ சேஷபடம் போலே பரிவட்டம் போலே இருக்கிறாய், அதனாலே உன்னுடைய மகிமை மிக அதிகம் என்று சொல்லி இந்த 53வது ஸ்லோகத்தை நம் சுவாமி தேசிகன் தலை கட்டுகிறார். கவிதாரிய சம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.